மனசுல நீ இருக்கத்தாய், ஓ மனசுல நான் இருக்கேன்னா நீ சொல்லுத்தாய். ஏ மனசுல நீ இருக்கத்தாய், ஓ மனசுல நான் இருக்கேன்னா நீ சொல்லுத்தாய். ஓ நான் இருக்கேன் நான் நீ சொல்லுத்தாய். ஓ